ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. தனியானால் என்ன துணை இங்கே, நான் பாடும் பாட்டுண்டு அமுதே என் கண்ணே, பசும் பொன்னே இனி துன்பம் ஏனிங்கு. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. தாயும் உண்டு, வானம் என்ற தந்தையும் உண்டு, நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் எங்கும் உண்டு. பூவாளம் பாடும் காலை வந்து வரவேற்கும், தாயின்றி நின்ற பிள்ளை தன்னை என்றும் காக்கும். நீ காணும் எல்லாம் உன் சொந்தம், ஆலோலம் அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. தனியானால் என்ன துணை இங்கே, நான் பாடும் பாட்டுண்டு அமுதே என் கண்ணே, பசும் பொன்னே இனி துன்பம் ஏன் இங்கு. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. சுகமே இல்லை, ஆதரவை தந்தால் கூட அதையும் இங்கு அறிந்தாயில்லை. வந்ததுண்டு போனதுண்டு உன் கணக்கில் ரெண்டும் ஒன்று, வரவும் உண்டு செலவும் உண்டு, உன் கணக்கில் வரவே உண்டு. ஊரெங்கள் பிள்ளை என்று இன்று சொல்லக்கூடும், உலகமுந்தன் சொந்தம் என்று உந்தன் உள்ளம் பாடும். நீ யாரோ அன்பே அமுதே, ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. தனியானால் என்ன துணை இங்கே, நான் பாடும் பாட்டுண்டு அமுதே என் கண்ணே, பசும் பொன்னே இனி துன்பம் ஏன் இங்கு. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவார்.